நீநாத ஸ்வரம் போல வந்தான், நீநாத ஸ்வரம் போல வந்தான், நா பிக்கமலம் நானா. நீ ஏழு ஸ்வரம் போல வந்தான், எட்டா ஸ்வரம் நானா, எட்டா ஸ்வரம் நானா. வளையப்பட்ட